பாட்டி பெண்குட்டி முத்து பேச்சு வசரம் பார்த்தே என் கழுத்து சுளுக்கி போச்சு. உசிலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு வசரம் பார்த்தே என் கழுத்து சுளுக்கி போச்சு. கூட வேற கூட வச்சு குச்சனூர் பரவள மெதுவாக செல்லேண்டி சபுவு கூட நூறல் விசுதடி குதி போட்டு வந்தேண்டி. Choo-choo.